புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமட, அந்த மண்ண மகள் தான் வந்த நேரம் வட. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமட, அந்த மண மகள் தான் வந்த நேரம் வட. பொண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா, கொடி ரோடையை போல் நடப்பா நடப்பா, கள்ள கடப்பா அவ சிரிப்பா தரவடிப்பா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் வந்த நேரமடா. சிங்கம் புலி கூட ஜோடி ஒன்று தேட, தன்னந்தனியாக நானும் இங்கு வாழ. வந்தாள் அந்த தொகைதான் தந்தாள் ஒரு அசைதான். ரப பப ரப பிப்பி பிப்பி, என்னாலும் நான் சான் பிள்ளைதான், நானும் ஓராண் பிள்ளைதான். என்னோடு பூத்தேன் முல்லைதான், உல்லாசமாயாடத்தான். காதல் மோதிரம் கைகள் போட்டவள் அவள் தான், எனக்கு என்ன பிறந்தாளே என நினைச்ச பரிதவிச்ச துடிதுடிச்ச. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் வந்த நேரமடா. கல்யாணம் தான் மாசி மாசாராதஸ்வரம் மேடதானம், வந்தாச்சிங்க காலா நேரம் போல நாம் போகத்தான். என நினைச்ச பரிதவிச்ச துடிதுடிச்ச. ஒரு மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமட, அந்த மணமகள் தான் வந்த நேரமட. பொண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா, கொடி ரோடையை போல் நடப்பா நடப்பா, கலகலப்பா அவ சிரிப்பா கதவடிப்பா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமட, அந்த மணமகள் தான் வந்த நேரமட. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமட, அந்த மணமகள் தான் வந்த நேரமட.